ஐயா வணக்கம். ஐயா, சக்திவேல், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி. என்னுடைய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது நீரை நிறுத்தாமல் வேளாண்மை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நீரை நிறுத்துறதுக்காக தான் மெயினாக வரப்பை அமைச்சர்னு தெளிவுபடுத்திட்டீங்க. அந்த நீரை நிறுத்தும் பொழுது தான் நம் நிலத்தில் உள்ள வெப்பம் வந்து வெளியாகும். அந்த வெப்பம் வெளியாகி தான் மேலே நீராவி போய் மேலேருந்து மழையை நமக்கு கொடுக்குது. அதனால் அந்த அது வந்து தடுக்கப்படுது. நான் அதாவது அந்த 95 மூட்டை விளைவிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மெத்தடில் பண்ணும்போது தடுக்கப்படுதுன்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி பண்ணும்போது எல்லா உயிருக்கும் ஆன ஒரு சூழல் நம்ம உருவாக்க முடியாது நம்ம விவசாயத்தில். அதனால் நீரை நிறுத்தணுன்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. கண்டிப்பாக நான் நீரை நிறுத்தி தான் இந்த வேலை பய அந்த விவசாயம் செய்ய போகிறேன். நம்ம குறிப்பாக நெல்லில் நீர் எடுத்துவேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ நிறுத்தியிருக்கேன். பார்க்கலாம் ஐயா மறுபடியும் அப்படின்றது. இன்றைக்கி மழை பெய்யல இது வரைக்கும். இன்றைக்கி மாலை மதிப்பீடும் மறுபடியும் பதிவு போடுறேன். நெல் எப்படி இருக்குது சீரகசம் அப்படின்றது பதிவு போடுறேன் ஐயா. நான் மிக்க நன்றி உங்களுடைய பதிலுக்கு.